முக்தா அப்படிங்கிறது இருக்கு. இருப்புனா இருக்கக்கூடிய விஷயம், சட்டம். அப்போ பூதாணி அப்படின்னா இரண்டு இருப்புக்கள் அப்படின்னா, பூதாணிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு இரண்டு இருப்புக்கள் அப்படிங்கிற ஒரு பொருளை விட இரட்டை செல்வம். ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை, இரண்டு இருப்புக்கள். யோனி அப்படின்னா மூலங்கள். யோனி அப்படின்னா ஆரோக்கியம், தோற்றுவாய், பிறப்பிடம், மூலம் அப்படின்னு. யோனிமி என்றால் இரு மூலங்கள். யோனி அப்படின்னா மூலம், ஆரிஜின். யோனிமி அப்படின்னா இரு மூலங்கள். அப்படி இந்த இரண்டு மூலங்களான தோற்றுவாய்களான இருப்புகளும் கரெக்டுங்களா? யோனினி புத்தாடி அப்படின்னா இரண்டு மூலங்களான தோற்றுவாய்களான அல்லது ஆதாரங்களான இருப்புகளும். யோனினி பூத்தாணி, இதையே மூலமாக உடையவைகள் இந்த இரண்டு இருப்புகளும் என்று புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது. இதையே அப்படின்னா இந்த ஒன்று இரண்டாக பிரிந்து உள்ளது இந்த இரண்டிலிருந்து எல்லாம் வந்துள்ளது. எல்லாம் தான் இது சர்வாணி இத்தி உபதாரய. சர்வாணி பூதாணி ஏதத் யோனி, ஏதத் யோனி இத்தி உபதாய. இப்படி இருக்கும். சர்வாணி முன்னாடி இருக்கணும், பூதாணி அப்புறம். பூதாணி வந்து அது கூட கணக்கு. சர்வாணி பூதாணி, சர்வன்னா அனைத்து, சர்வாணின்னாலும் அனைத்து விதமாக, பூத்தாணினா இருப்புக்கணும் அப்படின்னு இவர் எதை சொல்றாருன்னா, இங்க நாம் பார்க்கும் இருப்புகளை சொல்றேன். இங்க பார்க்கக்கூடிய இருப்புகள் எல்லாம் அப்படின்னா என்ன? ஆடு, மாடு, கோழி, முக்கிய நாயகர்கள், ரெண்டு மலைகள், ஆறுகள், கடல்கள், சூரியன், சந்திரன், ஆகாசம், இது போன்ற எல்லா இருப்புகளும். சர்வாணி பூத்தாணி எல்லா இருப்புகளும். ஏத்தது யோனி, இதை ஏத்ததுனா இதனை, யோனினா மூலமாக உடையவில்லை, தோற்றுவாயாக உடையவில்லை. தோற்றுவாயாக உடையவைகள் அப்படின்னா, இப்போ தண்ணீருக்கு தோற்றுவாய் எது அப்படின்னா இந்த குழாய். வீட்லேயும் எப்படி இருக்கணும், இன்னைக்கு மாடர்ன் லைஃப்ல இருக்காங்க. கிராமத்துக்காரங்க போய் தண்ணீருக்கு தோற்றுவாய் கேட்டா கிணறுன்னு சொல்லுவாங்க, கரெக்ட். மலையில இருக்கிறவங்க போய் தண்ணீருக்கு இந்த தண்ணீருக்கு தோற்றுவாய் எதுன்னு கேட்டா, அங்க இருக்க இந்த ஆறு உற்பத்தியாக தோற்றுவாய் இங்கிருந்து வெளிப்படுகிறது, அதுல தோற்றுவாய். அதுக்கு பேர் யோனின்னு ஒரு வாக்கு இருக்கு. ஆனா இந்த இடத்துல யோனிங்கிறது தோற்றம் வித்தியாசம் பார்க்க. இப்போ இந்த பானைக்கு யோனி கழிவு, இந்த பானைக்கு தோற்றுவாய் கழிவு அப்படி யோனி. தண்ணீருக்கு தோற்றுவாய் கிணறு, தண்ணீருக்கு யோனி கிணறு அந்த அர்த்தத்துல கிடையாது. ஏன்னா தண்ணீர், தண்ணீர் வேற, கிணறு வேற, கரெக்ட். இங்க வந்து பானைக்கு யோனி கழிவு, இந்த டப்பாவுக்கு யோனி பிளாஸ்டிக், வளையலுக்கு யோனி தங்கம், இந்த உடைக்கு யோனி காட்டன், அப்படி யோனி வேறு. அப்போ சர்வாணி பூத்தாணி, எல்லா பூத்தங்களும் எப்படிப்பட்டவைகள்? ஏத்தது யோனி, இதனை யோனிகளாக உடையவை. எதனை? இந்த ரெண்டையும். எந்த ரெண்டையும்? ஸ்தூலம் அப்பரா பிரகிருதி, பரா பிரகிருதி, இரண்டையும் தங்களுடைய மூலங்களாக உடையவர்கள், ஆதாரமாக உடையவர்கள். சொன்னாலும் இருக்கலாம். இப்போ பானைக்கு ஆதாரம் இந்த மேஜை அல்லது நாற்காலி. இப்போ பானைக்கு ஆதாரம் கை. இந்த ஆதாரம் பேசுற பானைக்கு ஆதாரம் கையன, அந்த ஆதாரம் பேசுற. அப்படி இந்த சர்வாணி பூத்தாணி எல்லா பூத்தங்களுக்கும் எல்லா இருக்கிறதும் இந்த இரண்டை ஆதாரமாக உடையவைகள் அல்லது இரண்டை யோனியாக உடையவைகள். நம்ம மைண்ட் என்ன பண்ணணும் பண்ணணும், யோனி அப்படின்னா பானை கல்வி, பானைக்கு யோனி கல்வி. அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே எப்படின்னா இந்த இரண்டை யோனிகளாக உடையவை. அப்படின்னா என்ன, இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆயிடும் அப்படின்னா. இப்போ இந்த அளவுல நம்ம புரிஞ்சுக்கோமே. இப்போ இந்த பிளாஸ்டிக்கு ரெண்டு யூனி இருக்கு, இந்த டப்பாவுக்கு சரி, இந்த டப்பாவுக்கு ரெண்டு யூனி இருக்கு, ஒன்று பிளாஸ்டிக் இன்னொன்று கலருக்கு, கரெக்ட், கலருக்குரிய சாயம் ஏதோ லிக்விடா இருக்கு. ஏன்னா இந்த சாயம் இங்கே இல்லை, இங்கே பிளாஸ்டிக் இருக்கு சாயம் கலர், கரெக்ட், இங்கே பிளாஸ்டிக் இருக்கு. அப்போ இதுக்கு ரெண்டு யூனிகள் இருக்கு, நிறம்ங்கிறது வேறு, பிளாஸ்டிக் ரெண்டு சேர்ந்து இது இதுவாக காமிச்சு. அப்போ இது இது எத்தனை பிரகிருத்தியை உடைய, பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு ரெண்டு பிரகிருதி இருக்கு. இதுல எத்தனை பிரகிருதி இருக்கு, ஒரே பிரகிருதி இருக்கு. என்ன பிரகிருதி, அபரா பிரகிருதி. இங்கே பரா பிரகிருதி இல்லை. பரா பிரகிருதி என்ன, அறிவுங்கிறது பராவா அப்பராவா, எதை சொன்னாலும் எதை வச்சு சொல்றீங்கன்னு சொல்றேன், அப்பராதமா எதை வச்சு சொல்றீங்க. ஏன்னா இங்க அக்கௌண்ட் இருக்கு, அபரா பிரகிருத்தியோட லிஸ்ட் நாலாவது ஸ்லோகத்துல இருக்கு, கரெக்டா. அபரா பிரகிருத்தியோட லிஸ்ட் எங்க இருக்கு, நாலு. பரா பிரகிருத்தி எங்க சொல்றாரு, ஐந்துல சொல்றாரு, கரெக்டா. அந்த அபரா பிரகிருத்தியில என்னென்னலாம் இருக்கு படிக்க போறோம்னா, பூமி, பூமி தான் நிலம், அப்புறம் ஆப்பக நீர், நெருப்பு, அனலக, காற்று, வாயு, ஆகாசம், மனக, மனம், புத்தி, அறிவு, ஏவச்சல் சும்மா கணேசன் மேலும் அகங்கார், அகங்கார். இது எட்டும், இந்த எட்டுமே என்ன பிரகிருதி கீழே வருது, அபராதம். அறிவும் அபராதம். ஒரு இடத்துல அறிவு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அது வேறு. உதாரணமா இந்த பானையில் அறிவு என்பது இல்லை, அதனால இது அபர பிரகிருதி கிடையாதுன்னு சொல்லுங்க. அபராதம், பர பிரகிருத்தியில இருக்கிற எட்டுமே எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எட்டுலாம் ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், மூணு இருக்கலாம், அஞ்சு இருக்கலாம், ஏழு இருக்கலாம், எட்டு இருக்கலாம், எத்தனை இருந்தாலும் அது அபரா பிரகிருதி தான், கரெக்டா. அப்போ இந்த பானைங்கிறது அபரா பிரகிருத்தியா பரா பிரகிருத்தியா, இந்த தட்டுங்கிறது அபரா பிரகிருத்தியா பரா பிரகிருத்தியா, அபராபிரகிருதி. இந்த புஸ்தகம்ங்கிறது அபரா பரா பிரகிருத்தியா அபராபா, அபரா ஃபேன்ங்கிறது அபரா, சூரியன், சூரியன் சூரிய தேவன சொல்லுங்க, சூரியன்